காதல் நீ சொல்லன்பே விலகாதே ஒதுக்கி வைத்தேனே மறைந்தாயடி நீ சொல்லாமலே உயிரல்லோட மட்டும் நானே நோடுதான் நான் வாழணும் நீ மட்டும்தான் நோடுதான் நான் வாழணும் நீ மட்டும்தான் விலகாதே பெண்ணே நீ பிரியாதே என்னே.